பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ தூங்காது கண்ணே, நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ தூங்காது கண்ணே, நீ இல்லையே இனி நான் இல்லையே. கையில் விழுந்த பருவ பாடல் மஞ்சள் மணக்கும், என் நெற்றி வைத்த பொட்டுக்கோரு அர்த்தம் இருக்கும். உன்னாலே சிரிக்கும், உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும். முன்னாலே பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணேவா. இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துலவும் நந்தவனம்தான் அன்பேவா. சுமையானது ஒரு சுகமானது சுவை நீரா. நீ பாதி நான் பாதி கண்ணும், அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே.